அன்புமிக்க தோழர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே பெருவாரியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு சாரா சங்கங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் சிஐடியின் சார்பாக, இந்திய தொழிற்சங்க மையத்தின் சார்பாக பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். புதுச்சேரி அரசாங்கத்தை பொறுத்தவரை புதுச்சேரியிலே கட்டுமான தொழிலாளர்களுக்கு என்று ஒரு நல வாரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மத்திய சட்டத்தின் மூலமாக. ஆனால் பிற தொழில்களிலே ஈடுபடக்கூடிய, அமைப்பு சாரா தொழில்களிலே இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை ஒரு நல வாரியம் ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக சிஐடி போராடி கொண்டிருப்பதை அனைவரும் அறிவார்கள். அந்த வகையிலே கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கூட இந்திய நாடு முழுமைக்கும் சிஐடி தலைமையிலே சிஐடி தொழிற்சங்கம் இந்தியா பூராவிலும் இருக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்களை திரட்டி மத்திய அரசாங்கம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று குறைந்தபட்ச செயல் திட்டத்திலே இடதுசாரி கட்சிகளிடம் ஏற்றுக்கொண்ட அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்திலே சொல்லி இருக்கக்கூடிய அந்த அம்சத்தை சட்டமாக மாற்ற வேண்டும், சட்டமாக பாராளுமன்றத்திலே சட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்திய நாடு முழுமைக்கும் வேலை நிறுத்தம் செய்து ஒரு மறியல் போராட்டத்தை நடத்தியதை நாடு அறியும், தொழிலாளர்கள் அறிவார்கள், அனைத்து பகுதி மக்களும் அறிவார்கள். எனவேதான் மத்திய அரசாங்கம் அவசர அவசரமாக செப்டம்பர் 7ஆம் தேதியோடு முடிந்த அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொடர்ச்சியாக இன்னும் சில நாட்களுக்கு நாடாளுமன்றம் நடப்பதற்கான திட்டம் இருந்தும் கூட பிஜேபி கட்சியானது தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தை அங்கே நடத்துவதற்கு அனுமதிக்காத காரணத்தினால், இடையிலே முடித்த காரணத்தினால் 7ஆம் தேதியோடு முடிந்த அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவசர அவசரமாக ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சி அந்த முறைசாரா தொழிலாளர்களுக்கான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சட்டத்தினுடைய முன்வடிவத்தை அங்கே பிரேபித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இடதுசாரி கட்சிகளினுடைய நிர்பந்தத்தின் விளைவாக, அதேபோல சிஐடியு நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் மறியல் போராட்டம் நடத்தியதனுடைய விளைவாக அந்த சட்ட முன்வடிவு என்பது இன்றைக்கு பாராளுமன்றத்திலே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சட்ட முன்வடிவத்திலே மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்புகளை தட்டிகழிக்கக்கூடிய வகையிலே, அல்லது மாநில அரசாங்கங்கள் முழுமையாக பல்வேறு பிரச்சனைகளை அதிலே தீர்த்து வைப்பதற்கு, அதற்கான சட்டத்திலே அதற்கான பொறுப்புகளை கொடுப்பதற்கு மாறாக அரசாங்கங்களிடமிருந்து பொறுப்புகளை கழட்டிவிடக்கூடிய வகையிலே அந்த சட்டத்தினுடைய முன்வடிவு பாராளுமன்றத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இடதுசாரி கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிஐடி உள்ளிட்டு அதை வலுவாக எதிர்த்து அதிலே பல்வேறு மாற்றங்களை உருவாக்க வேண்டும், திருத்தங்களை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அதிலே நாம் வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் தெளிவுபட கூறுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சட்டம்